श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताचिरते परी वेदान्ताचार्यर्योमे सन्निधत्तां सदा श्री अस्मिन् गुरुपरम्परायां नमः. இதோ நேற்று ரெண்டு விரோதங்கள் அவ பாஞ்சால் சொல்ற விஷயத்துல ரெண்டு விரோதங்களை சொல்லி அவ சொல்றதை தூஷிச்சு இருக்க, இப்போ அந்த இந்த அரிகணத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, அதுல கடைசி சூத்திரம் வெப்பதேதாச்சு அசமஞ்சசம் அப்படின்னு இருக்கு. பரஸ்பரம் பிரதிஷேதம் இருக்கு, விருத்தமான அம்சங்கள். அந்த விருத்தமான பரஸ்பர அம்சங்களுடைய உங்க சித்தாந்தம் சர்வாத்தனா அசமஞ்சசம். அதனால ஏனோ நீங்க வந்து இந்த சித்தாந்தத்தையே சரி கொள்ளீங்களோ அது தவறு. உங்க சித்தாந்தம் முழுக்க முழுக்க தவறான கொள்கைகளை உடையது, பரஸ்பர விருத்தமான கொள்கைகளை உடையது. அதனால நீங்க எப்படி என்று சொன்னாலும் சரி அந்த சித்தாந்தமானது ஒத்து வராது. அதனால அதை வச்சு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த சூத்திரத்தினாலும் காய்ச்சல் பாஷைகள் எல்லாம் அதை இப்ப சுவாமி தன்னுடைய ஸ்லோகத்தினால இதை அனுகிரகிக்கிறேங்க. எப்படி சொல்ற அப்படின்னாக்க இவா சொல்ற இந்த புருஷன் இருக்கானே புருஷோக்தி போஸ்து பாபா அப்படின்றார். புருஷன் அப்படின்ற ஜீவன் அவன் வஸ்துவா கர்த்தா இல்லதா, கர்த்தா இல்லாட்டா கூட அவன் போஸ்தா இருக்கான். அதனால இந்த போகம்ன்ற இந்த போகம்ன்றதுதான் பத்தரம், அது என் பலமா போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம புருஷத்திய பிரதான தரிசனார்த்தம் ததா கைவல்யார்த்தம் பிரகதி சூழ அப்படின்னு அவர் சொல்றார். என்ன புருஷன் இருக்கானே இந்த பிரகதி புருஷன் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் வந்ததுன்னு சொல்லுவாங்களேன் அப்போ சம்சாரம் வந்துடுறது. அதே மாதிரி அது விட்டு போயிடும், அத்தஞானம் வந்து சொன்ன அது விட்டு போயிடும். அப்போ இவனுக்கு வந்து மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்றார். இவ என்னச்சு புருஷன் போக்தாவாக இருக்கான், அந்த போக்து தோன்றதுதான் இவனுக்கு இந்த போகம், போகிறேன் போக்தா. அதனால இவனுக்கு சம்சாரம் வந்துருச்சு, இந்த சம்சார பந்தம் வந்துருச்சு. அதுக்கு அந்த வசனம் அவ புருஷ வசனங்களே என்னன்னா ஒரு பிரதான தரிசனார்த்தம் கைவல்யம் சொல்றார். கைவல்யம்னாக்க மோட்சம். அந்த பிரகதி பொருள சையோகம் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்றதுன்றது பிரகதியும் பொருளும் சேர்றதுன்றது. அது சேர்ந்ததுனாக்க போகமா போயிடுது, சிருஷ்டியா இருக்கு. சிருஷ்டி சிருஷ்டி உடனே போகத்தை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி அது விட்டு போயிட்டு அந்த சம்பந்தம் அப்போ கைவல்யம் மோட்சம். இதுதான் புருஷாருக்கு பலம் அப்படின்னு அங்க அவ்வளவு வாக்கியம். உடனே ஒருத்தன் கேட்டு கேட்டான், நீ தான் வந்து இந்த புருஷன்றவன் நிர்வீகாரத்து இருக்கியே, பொருளே நிர்வீகாரத்து கேட்டாக்க அந்த நிர்வீகாரமான புருஷன் கிட்ட இந்த மாதிரி சிருஷ்டி வந்தது, பௌத்தம் வந்தது, சம்சாரம் வந்தது, அது விட்டு போச்சு, அப்புறம் மோட்சம் வந்தது அப்படின்னு எப்படி வரும்? அதனால அதுவே வராது. அதனால இது எப்படி வரும்னு கேட்ட உடனே உடனே அமைந்த பண்ணா தப்பான பாக்கியதே அத்தா நமச்சதே நாபி சம்சாரி அத்தது. அதனால நிச்சயமா சொல்றான் இந்த புருஷன் இருக்கானே அவனுக்கு பந்தமும் கிடையாது, சம்சாரமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது, ரெண்டுமே இல்லை. ஆனா அப்படின்னாக்கா எப்படி சம்சாரம் வந்தது அப்படின்னாக்கா பிரகதிக்குதான் சம்சாரம், பிரகதிக்குதான் மோட்சம் அப்படின்னு சேர்த்து போட்டான் குழந்தைய. முதல்ல ஜீவனுக்கு சொன்னான் புருஷனுக்கு, புருஷனுக்கு சொன்னவா புருஷன் நிர்வீகாரம் வச்சேன்னு கேட்டான். உடனே கர்த்தத்வம் பௌத்தத்வம் மோட்சம் சம்சாரம் அனைத்துமே இந்த பிரகதிக்கு தான். ஏன்னா நானாஸ்திரையா பிரகதி நிறைய ஆசிரியர் பிரகதியா எல்லாத்துக்கும் ஆச்சரியமா பிரகதி இருக்குது. அதனால இப்போ இப்படி சொன்னா என்ன எடுத்து, முதல்ல பொருள்களுக்கு போக்திருத்தம், சம்சாரம், பிரகிருதி சந்தர்ப்பம், அதன் பிறகு விடுறது, மோட்சம் இப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் சொன்னவரா இப்ப அப்படியே மாத்திட்டார். இல்ல நிர்வீகாரமான பொருள்களுக்கு விசாரணை வருது. அதனால பிரகிருதிக்குதான் இப்ப போக்திருத்தம் பிரகிருதின்னு அர்த்தம், பிரஷ்டத்துவம் பிரகதிக்கு, கர்த்தத்துவம் பிரகதிக்கு, சந்தானம் பிரகதிக்கு, மோட்சமும் பிரகதிக்கு. அப்ப ஜீவன் என்ன பண்ணணும், பெரிய பார்க்கணும்னா என்ன பண்றா? அதனால அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதனால இப்ப இவ வந்து என்ன இது இவாத அபிப்பிராயம், அபிப்பிராயம் என்ன, பரஸ்பர விருத்தமானது, இது ஒன்றி விரோதம் சிக்க வேண்டாம், இதுவும் ஒரு விதம், இன்னொரு விரோதம் இருக்கு. அவன் சொல்றான் இந்த புருஷன், இவன் நாஸ்தி நனே நாகம் அபரிசேஷம் உற்பத்தியதே ஞானம், எனக்கு ஒண்ணுமே உற்பத்தி ஆகுது இல்லை, நான் இருக்கிறதே இல்லை, நான் எதுவுமே இது பண்றது இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் என்னவோ சொன்னான். அதுக்கப்புறம் இன்னும் சொல்றான், நான் விகார ரூப தர்மாஸ்திரயோஸ்தி, விகாரமான தர்மங்களுக்கு எல்லாம் நான் ஆசிரியமான இல்லை சொல்றான் புருஷன். அதனால நாகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை, பலஸ்வாமியம், இந்த மாதிரி எனக்கு பலத்தை அனுபவிக்கிற போக்திருத்தம் கூட கிடையாது, நான் கர்த்தா இல்லை, எனக்கு பல போக்திருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால முக்திக்கு ஏது எது, மோட்சத்துக்கு ஏது எதுன்னாக்க இது மாதிரி தெரிஞ்சுக்கும், எனக்கு விசாரமே கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் கர்த்தா இல்லை, நான் தோத்தா இல்லை, இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு மோட்சம் சொல்றது இந்த ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிட்டு பிரகதியின் பச்சரி புருஷா, பிரகதியின் பச்சரி புருஷன், பிரகதியை பார்க்கிறான் இவன், நான் தான் உண்மை இல்லைன்றான் இவன், எனக்கு விசாரம் இல்லை, எனக்கு கர்த்தத்துவம் இல்லை, பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிருக்கான் அப்படியோ. அப்படி சொன்ன புருஷன் அவன் பிரகதிய பார்க்கிறான், அப்ப திரஷ்டத்துவம் இருக்கு, திரஷ்டத்துவம் இருக்கு, நீ இல்ல என்ன, இப்ப திரஷ்டத்துவம் இருக்கு, இப்ப இது ஒரு இடம் இல்லையா, பிரகதியை வந்து எதுவுமே பண்ண மாட்டான் இவன், ஆனா இப்ப என்னாச்சு இவன் திரஷ்டா வாய்க்கான், அதனால சொல்ற இந்த ஒரு விரோதம் எடுத்து அவளையில சொல்றாஸ்தான் இருக்கு, முதல்ல திரஷ்டத்துவம் இல்லைன்னு சொல்றா, ஒண்ணுமே பண்ணல புருடன் சொன்னவா, இப்போ புருடன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இது எப்படி இதுவும் விரோதமாச்சு, சொன்னது இதம் சொல்லிட்டா அது அப்படியே நிற்க வேணாமா? சூத்திரக்கார சதன நியமம் ஆரம்ப கட்டத்தா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிட்டாரு, சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்த உடனே பாஷகர் என்ன பண்ண, எல்லா சுதிகளையும் சென்று அந்தர்யாமிஷ்டம், சரீராத்ம பாவம், அம்சாந்தி பாவம், லட்சரக்ஷக பாவம், இப்படி ஒன்பது சம்பந்தம் நமக்கு விரோதம் இல்லை, எங்களை சொன்னாலும் நமக்கு விரோதம் இல்லை, கேட்டுக்கலாம் முடியும். இப்படி எல்லாம் புரிஞ்சதுனால இதுதான் சுக்கிரம். அதுலேருந்து எங்கேயுமே பாஷகர வைக்க விடுவது கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கடந்த பரியந்தம் சரியாத்ம பாவம், சரீர சரீர பாவம், இதுதான் பிரதான பிரதிதந்த சித்தாந்தம் அப்படின்னு பட்டமாக பட்சிக்கார், எங்கேயுமே மாறிட்டு கிடையாது. ஆனா இந்த சாங்கியம் இருக்கானே எல்லாத்தையும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி திருப்பி பாரு. அருமத்திலிருந்தான திரஷ்டாமயேதி உபேக்ஷகன் உதாசன ஒன்னும் அலட்சியமா இருக்கணும், எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டான அதிர்ஷ்டம் எல்லாம் கட்சியில இந்த தத்துவம் நான் பார்க்கிறேன்னு சொல்றது இந்த ஆத்மா இருக்கான் அவனே பார்க்கிறான், அவன் பார்க்கிறான் சொல்லிட்டு அந்த பார்க்கறது கூட இவனுக்கு இல்ல புருஷனுக்கு இல்ல வேற யாருக்கு தெரியுமோ பிரகதியினுடைய பயிரா பிரகதியிலேருந்து வந்த அந்தக்கரணம் இருக்கு மனசுன்னு சொல்றோம், மனசுடைய ஒரு நிலை அந்த அந்தக்கரணத்துலதான் திரட்சத்துவம் இருக்கு பார்க்கறது அதிர்ஷ்டம் அந்தக்கரணத்துல இருக்கு. புருஷனுக்கு என்ன சொல்ற முதல்ல புருஷனுக்கு சொன்னவன் இப்ப புருஷனு கேள்வின்னு சொல்லிட்டா அதனால அது ஏன்னாக்கா குணகர்த்து பேசுனதா கர்த்தேது பவத்துதாசீனா குணமே பண்றது திருகுணம் அப்படின்னு பிரகதி இருக்கு பத்தாவது சமசோரம் பேசுறதுனால திருகுணம் இருக்கு அதுதான் பண்றது அதனால இவன் முதாசீனா இருக்கான் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டா. இப்படி ஒரு திரஷ்டாவா சொல்லிட்டு கடலே உதாசீனம் மாத்திட்டா இந்த மாதிரி அவ பரஸ்பரம் விருத்தமான நிலைத்தையே நிறைய சொல்லிட்டு போறார். எங்கேயுமே சாமரசியம் சொல்லல, சாமரசியம் நடத்தும் ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னாக்கா ஒரு சித்தாந்தத்தை கடைசி வரைக்கும் அது அப்படியே தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு விவாதம் அறிவிக்கப்படாது. நீங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே அது எப்படி ஒரு விட்டு வரும். அதனால நீங்க வந்து அந்த காரணத்துக்கு தான் அச்சேதனம், அதுக்கு திரட்சத்தம் வராதுன்னு வராதுன்னு சொல்லிட்டு புருஷன் அச்சேதனம் மனசு அதுக்கு போய் திரட்சத்தம் வருமா அது வராதுன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு கற்பிச்சிங்களோ புருஷனை கற்பிச்சுட்டு நிர்வீகாரமான புருஷனுக்கு இதெல்லாம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மனசுக்கு அந்த காரணத்தை போட்டு போயிட்டா. இப்படி சொன்னதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாவே நீங்கள் வருகிறே. அதனால எப்படி உங்க சித்தாந்தம் எப்படி அதனால இது ஒரு விரோதம் இருக்கு. எத்தனை விரோதம் திரும்ப திரும்ப திரும்ப விரோதம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றார் நபே நாபி சந்தர்பி கஷ்டது அப்படின்னு சொல்லிட்டார். புருஷன் இருக்கானே அவனுக்கு பந்தமே வராது, அதாவது சந்தானம் வராது, அதாவது சந்தம் வராது, அதனாலே அவனுக்கு சந்தானம் வராது அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி சொல்லிட்டு அவன் சொல்றா நித்தியம் தோஸ்தி அப்படின்னு சொல்றா. புருஷன் சொல்றான் நான் நித்தியமுக்தனா இருக்கேன், நித்தியமுக்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. கூடவே இந்த இவர் இருக்காரு கபில மகர்ஷி இந்த புருஷன் முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்கோசம் சாஸ்திரத்தை பண்ண சாஸ்திரத்தை பண்ணேன்னு சொல்றாவா. இதுவும் தவறுதானே, ஏன் அப்படின்னாக்கா இவனுக்கு பந்தமே பந்தமே கிடையாது, பந்தமே கிடையாது, நித்தியம் முக்தனாக இருக்கான் அப்படின்னு சொன்ன. அது சொன்ன உடனே இவன் நித்தியம் முக்தனா இருந்தா கூட இவன் முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்கோசம் சாஸ்திரத்தை பண்ண. எது சாஸ்திரம் பண்ணணும்? அதனால இது ஒரு விரோதம். அதனால சாஸ்திரம் பண்றதுன்னா சாஸ்திரம் எப்படி இருக்கணும்? நமக்கெல்லாம் சாஸ்திரம் வச்சுருவோம், நமக்கு நிச்சயம் தான் நாம கிடையாது, அது நித்தோரிகள் வேண்டிதான் நிச்சயம் நம்ம எல்லாரும் பார்த்தா. அதனாலதான் பிரிச்சு விட்டுருக்க எப்பொழுதும் பெருமாளுக்கு ஏற்றவராக சமயத்தையே நித்திய நிர்தோஷங்களா அப்படின்னு ஒரே வயசும் பிறந்தவரா சொல்லி செய்த வயோத்தாளர் சொல்லி அந்த மாதிரி பெருமாள் மாதிரி இவன் இருக்கா ஒன்னே ஒன்று பிரவா சுதந்திரனா இருக்கணும், நாம என்ன பரதந்திரமா இருக்கணும், பெருமாள் கண்டிப்பா அப்படின்னு இப்படி இந்த மாதிரி சமஸ்தாவது போகணும். இன்னொன்னு பத்ரா ஏஷா அப்படின்னாக்கா ஊருக்கு இன்னும் கர்மம், அந்த கர்மாவனால இவன் வந்து பத்ரா மாறிட்டார். இவன் உபாயத்தைக்கா உபாயத்து மோட்சம், இந்த மாதிரிதான் நம்ம சித்தாவது குறையும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கோ, இவன் நிச்ச முத்தன்னு சொல்றீங்கோ, பத்து நிச்ச முத்தன் தான் நிர்மிக்கா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞான பழமா படுத்துட்டு இருக்கான் அதான் சொல்லுவேன். அப்படி சொல்றதுக்கு இவன் வந்து முத்தனாகிறதுக்கோசரம் இந்த கபிலவர் ரிஷி பாரஸ்தரத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். இதுவும் விரோதமா போயிட்டு இப்படி எதுவும் விரோதம் கற்பிக்கணும், விரோதமே கற்பிக்க வேண்டாம். அதனால இதுவும் தவறு. இப்படி எல்லாமே உங்க சித்தாந்தத்துல விரோதம் விரோதம் விரோதம், விரோதத்தையே சொல்லிட்டா என்ன இருக்குது அன்னைக்கு சொன்ன பாருங்களோ, இது எப்படி இருக்கு தெரியுமா? சூத்ரா விஞ்ஞானம் பண்ணிருக்கா, அப்போ அந்த புரோகிதர் வந்து திராவிட தேசத்துல, நம்ம திராவிட தேசத்துல திராவிட தேசத்துல வந்து சூத்ரா நடக்க பாஜக புரோகிதர் கல்லை எடுத்து உட அப்படின்னு ஏன் எடுத்து உடைப்பான், உடைச்ச உடனே நான் உடைக்கிறேன்னு சொல்ல பரஸ்பர விருத்தமான பாகம் தானே இந்த புரோகிதா என்ன பண்றார், புரோகிதாவ சொல்லிட்டு இருக்க இவ்வளவு மோசமா இருக்காரு, விரோதமா கல்விக்கிறாரு, அதுவும் பண்டிதன் கிட்ட வந்து பண்ண மாட்டான். ஏன் பண்டிதன் என்ன பண்ணுவான், அவன் சப்தோரம் பார்த்துருவான், அர்த்தத்தோரம் பார்த்துருவான், அது விரோதமா போயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இது வந்து நம்ம வந்து சமஸ்கிருதம் வளர்க்கிறது நல்லது, கல்யாணம் காட்சிகள்லாம் நடக்கிறது இல்லையா, கல்யாணம் பண்ணுற வீட்டுல அந்த சங்கல்பத்தை தான் தெரிஞ்சுக்கும், அது ரொம்ப விசேஷம், அர்த்தம் தெரிஞ்சுக்கும். அப்போ நான் அழுதுட்டே சந்தர்ப்பம் பண்ணேன், என் ரெண்டு பொண்ணும் கல்யாணம் பண்ணுது, எல்லாரும் என்ன சொன்னாங்க நாராயணன் பாவம் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு பிரிஞ்சு படி போறாங்கன்னு பயம், ஆனால் அழகா அந்த பாஷம் கிடைக்கு. ஆனால் நான் அழுதுதான் அந்த பாஷம் அந்த சங்கல்பம் அப்படின்னு எனக்கு மேல் தலைமுறை கிடைக்கும், எனக்கு என் பெரியவா ஏழு தலைமுறையாம் பத்து தலைமுறையாம் என் கீழே பத்து தலைமுறை, அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தோரு தலைமுறைய நான் பெற்ற குழந்தை அது வந்து கரையை கொடுத்துருந்தோம், நான் கன்னியாதாரம் பண்ணேன்னாக்கா எனக்கு தெரியும், நான் பெத்த குழந்தை எனக்கு கரையேறாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த அர்த்தத்தை சுபத்த நான் உபநியாதம் பண்ணதுமே சொன்னேன். எப்பேற்பட்ட கன்னியாதாரம் அது போல கன்னியா கன்னிகாதானாக்கியம் மகாதானம் அப்படின்னு மகாதானம் மாதம் நீங்க பணம் தரலாம், வீடு தரலாம், சாப்பாடு தரலாம், வஸ்திரம் தரலாம், சொர்ணம் தரலாம், ஆனா ஒரு கன்னிகையை தலை தரவே புரோகிதி விஷயம், அது பண்டிதனா இருக்கிற புரோகிதன் தவறாக இருக்க மாட்டான், ஜாக்கிரதையா இருக்க மாட்டான். அதே ஒரு இதன் அவனுக்கு அது தெரியாது, அவங்க தப்போ இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி பணத்தை கலந்து வந்துருவா சொல்றது யாரு, நம்ம சுவாமி ரேசியன் படிக்கிற அவர் திருக்குமாரன் படிக்கிற உத்தம சுவாமி எழுதுறாங்க சிந்தாமணியில இதை வந்து எழுதிருக்க ரொம்ப அழகா அங்கேயே பார்த்துக்கோங்க இந்த விஷயத்த, ஏன்னாக்க ரிஷப பிரணயம் அதனால இந்த மாதிரி விருப்பமா பேசுவா, இந்த மாதிரி விரோதமா நடந்துக்க கூடாது ஆனா நடந்துப்பா, அவனை என்னத்தை கண்டான், இதுவா பொய்யா இதுவா தெரியாது, எதை கேட்கிறானோ அயிர் கேட்டாரும் முடிச்சுக்குவான். அது நம்மளவனா இருந்தாங்க பேரன் பேசிருக்கோம், எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சதுன்னா அங்க தப்பே பண்ணேன் தப்ப நினைச்சுறேன் கேட்கணும், பொய் சொல்லேன்னு சொல்லிடுவோம். நம்ம வருஷத்துல அது கிடையாது, நம்ம கல்யாணங்கள்ல கல்யாணம் ஏன் நில்லு அதெல்லாம் கிடையாது. அதனால நமக்கு இல்ல அவாறு இருக்கு. அதனால இது வந்து அது இன்னும் பரியாசம் பண்ற ஜெயின பக்தா ஜபந்தூன்னு சொல்ல போற. ஏன்னா ஜெயினால்தான் அன்னோன்ய விருத்த பாகம் பண்ண போறா, அப்புறம் பக்த பங்கின்னு ஒண்ணு சொல்ல போறா வரப்போறது. வந்து ஆறாவது விஜயத்துல இந்த பாகத்துல ஆறாவது தினம் ஜெயின பங்காளிக்கணும், அதை வரைச்சு வரும். அப்புறம் பக்த பங்கின்னு சொல்றாரு. அந்த பக்த பங்கின்றது பரஸ்பர விருத்தமான விஷயமாக ஒரே வஸ்துவில ஒரே சமயத்துல விருத்த தர்மங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும் அவருடைய பட்சம். அநேகாந்தவாதம் சொல்றார், அநேகாந்தம் ஏகாந்தம் இல்லை. இப்போ நாம என்ன பண்ணுவோம், அப்படின்னாக்கா பகவான் வண்டிதான் நமக்கெல்லாம் புத்தி தான் உண்டு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கா அப்படி சொல்லாம ரெண்டுமே எல்லாமே ஒரே வஸ்துல இருக்கும் சொல்ல போறா. அது வரைக்கும் புரிஞ்சுப்பான், ஒரே வஸ்துல எல்லாம் இருக்கும் சொல்றா. அது எல்லா இருக்குன்றது அனைகாந்தம், எல்லாம் எல்லா வஸ்துலையும் எனக்கு அப்படின்னு சொல்லணும். அது இருந்த மாதிரி லோகத்துல அப்படி இல்லையே, ஒரே வஸ்துல இல்லையே அப்படின்னு பதிவு சொல்லப்போம். அதனால இந்த மாதிரியாக ஜெயினால் மாதிரி நீ பேசுறியே, எவ்வளவு தவறான வாதங்கள் நீ பேசுறது, எல்லாமே நித்தியாவாதங்களா இருக்கு, விருத்தவாதங்களா இருக்கு. விருத்தவாதமா ஒரு பண்டிதன் பேசுவானா, ஒரு ஞாபகம் நல்ல பண்டிதன் அவன் விருத்தமானது பேசக்கூடாது, அதை எப்படி பேசுறேன். அதனால இந்த சாங்கிய பட்சமானது சர்வாத்மா கண்டனீயம், அதை ஏற்றுக்க வைக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அழகாக நினைக்கிறார். இது அத்தனையுமே நாம வந்து கற்பிக்கல, சாங்கியாலே சொல்ற வாக்கியங்கள். அவன் என்ன சொன்னாலும் அதை வச்சிருந்து வந்து பாட்டுக்காரரும் சூத்திரக்காரரும் அதை பண்றக்கா அதை நினைச்சிருந்தாங்க. எந்த ஒரு இடத்தையும் நாமளே கண்டிக்கவே இல்லை, நீ நிறுத்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவதான் சொல்றான். அவன் சொன்ன வார்த்தையே இதுதான் அவள் அடிக்கணும். இதுதான் ஆச்சாரியாருடைய சூக்ஷமான தர்க்கங்கள். அவன் சொன்னதை சிந்தே மிஸ் பண்ணிக்கணும், அதுதான் சமஸ்யம். நம்ம புத்தம் கற்பிக்க வேண்டாம், அவன் சொன்னதே இல்லை. அதனால இந்த மாதிரி சாங்கிய தத்துவமானது சர்வாஸ்தனா விருத்த தத்துவமா இருக்கு. விருத்த தத்துவமா இருக்குன்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்க முடியும், ஒரு விவேக்கியா இருக்கிறவன் எது விருத்தம் இல்லாமல் இருக்கோ அதான் ஏற்றுக்கணும். பரஸ்பர விருத்தமா சுதி விருத்தம் நாங்கள் இருக்கோம், நீத வந்த உனக்கே பரஸ்பர வாக்கியங்கள்லாம் விருத்தமா இருக்கு, அதை போய் நீ எடுத்து இருக்கியே, நீ சொல்றதே உனக்கு விருத்தம், எங்களுக்கு விருத்தமா இருக்க வேண்டாம், உனக்கே விருத்தமா இருக்கிறது. இப்படி விரோதமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை எப்படி ஏற்க முடியும், என்ன வாழ்ந்து வாழ்ந்து நீ போன பாகத்துல இந்த பாகத்துல பாரு அனைத்துமே உன் பட்சத்துலதான் போஷம், ஒண்ணும் கூட உன் பட்சத்துல அனுகூலமா இல்லை, அனுகூலமா இல்லாத ஒரு விஷயத்தை சென்று எப்படி நீ கற்பிப்பேன், அது கூடாது. அதனால இந்த சாங்கியரத்தம் ஆனது சர்வாத்தனா சுதி விருத்தம், தர்க்க விருத்தம், யுத்தி விருத்தம், அவன் சொல்ற அனுமான விருத்தம், பகுசாஸ்திர விருத்தம், கடைசியில அவமாக்கிய விருத்தம். அதனால இதை ஏற்றுக்கவே கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த தத்துவத்தை உட்கொள்ளணும். இதையோ அவன் சுக்காரி வாங்க சொல்றாலே எத்தனை போட்டுமே, அதை நிரூபிக்கிறது நமக்கு வாழ்க்கை விரோதம். நம்ம நம்ம நிரூபிக்கிறது வேலை, அவன் நிரூபிக்கிறது வேலை, நம்ம எப்படி நிரூபிக்கணும், அவஸ்தா வேலை. அளவுக்கு ஒரு மண் இருந்தது, அந்த மண்ணே கிடவாம இருக்கு. அப்படிதான் ராம சொல்றான். அவ என்ன சொன்னா, மண்ணில கடை இருக்கு, அது வெளில வந்தது அப்படின்றா. இந்த மாதிரி பரஸ்பரம் விருத்த வாக்கியங்கள், அந்த விருத்த வாக்கியங்களை சர்வாத்மனா ஏற்றுக்கவே கூடாது, ஏற்றுக்கவே கூடாது. இது பாங்கிய விருத்தம் வந்து எல்லாத்தையும் விருத்தோன்றதுனால இந்த மதத்தை சர்வாத்மனா தள்ளிடணும், நிரூபிக்கணும். அதுக்கோசம்தான் இந்த பாடம் வந்தது. அவரை நிரூபிச்சுட்டாக்கா நமக்கு எல்லாம் அனுகூலம் வந்துடும். ஏற்கனவே சொல்லணும், சுந்தரகாண்டத்துல அக்ஷயகுமார மதத்தை அவனோட யுத்தம் பண்ற நிலைமை அற்புதமா யுத்தம் பண்றான். அப்ப அனுமார் சொல்ற, நம்ம என்ன யுத்தம் பண்றான், இவனையும் உதம் பண்ணவன் கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணும் சத்துருக்கள் நல்லா யுத்தம் பண்ணச்சு, அந்த சோதாமனோட உட்காந்து இருந்தோம்னாக்கா நமக்கு தான் தெரியல. சத்ரு சேஷம், சத்ருக்கள்கிட்ட நீங்க இருக்கக்கூடாது. ஒத்தனை வச்சான்னா கூட அவன் ஒரு பெரிய சைன்யத்தை தெரிஞ்சிடுவான், திருப்பியுத்தத்துக்கு வருவான். அதனால சத்ரு சைன்யம் விரோதம், சத்ரு சைன்யத்தை நீதி இருக்கக்கூடாது. அது மாதிரி அக்னி, அக்னியினுடைய நீதி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அக்னி உட்கோட்டோடு பற்றிடுவோம் கூடாது. அத மாதிரி அந்த இதற்கு கடன் வாங்கணும்னு வச்சுக்கோம்போ, கடன் வாங்கினாக்கா கொஞ்சம் நேரம் பாக்கி அது அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னா உடம்பு ஒழுக்க அரைச்சிடணும். அப்படி அரைச்சிட்டாக்கா நமக்கு ப்ராப்ளம் தான். எல்லாரும் போனா திருப்பி வட்டி எடுத்தே போயிடும், திருப்பி நம்ம நல்லா பார்க்கப்படும். அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ற. சத்ருசேஷம், தனசேஷம், அக்னி சேஷம்லாம் இதை வச்சு வச்சுக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி சாத்தியம் விருத்தமான பட்சத்தை சொல்லிட்டு நம்மள விருப்பம் பண்றானே எவ்வளவு அந்நியம். அதனால அது வரக்கூடாது. அதுக்கோசம் இந்த அறிஞர்னால சாங்கியால நம்ம இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. பும்சாம் போக பிரபதி பணவிதம் தத்த தத்துவம் பிரதானே திரத்துவாதே குத்த புருஷ பிரதகே புருஷ அவன்ட்டிருக்கிற புருஷாருக்கு போகம் அபவர்க்கம், போகம் அபவர்க்கம் மோட்சம், இந்த ரெண்டும் அது போராட பலன்கள் என்ன இருக்கு இடம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு புருணன் சொல்லிட்டு உடனே சத்த சர்வம் பிரதானி அந்த அனைத்து பலன்களும், அதாவது போகமோ எத்தனையோ போகங்களோ அதுவோ அல்லது மோக்ஷம், அந்த மோக்ஷம் ஏற்படணும். இவர்கள் அனைமே அனைத்துமே சர்வம் பிரதானி, பிரதானமான பிரகதி இது. அதனால ஏன் அப்படின்னா, புருஷன் வந்து நெல்லிகாரன் இருக்கு, அவனுக்கு எப்படி வருதுன்னா, அதனால பிரதானத்துக்குதான் இந்த சம்சாரம், அதுக்கு தான் பௌத்தம், அதுக்கு தான் மோக்ஷம் அப்படின்னா சொல்லிட்டார். ஒரு அத்தேதனத்துக்கு போய் நல்லா வருமா, அத கூட அவர் தெரியாதவாரா அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்றா அப்படி இல்ல, ஒரு பிரகிருதின்னு நடத்தும் இயற்கைன்னு நடத்தும். அந்த இயற்கையினுடைய மேன்மையை சொல்றதுக்கோசரம் நயன்தாங்க. ஏன்னா இதை இதை வந்து சாதித்தவர் கபிலர், கபிலர் மகாதபஸ்தி, மகாதபஸ்தியா அவருக்கு பிரபாகர் தெரியாதார். அவர் போய் இந்த மாதிரி அப்படின்னு அவர்களுக்கும் சில சமயத்துல அஜ்ஞானம் அது இப்படி எடுத்துட்டு வாங்கலாம். எந்த சவஸ்திரத்தையும் நமக்கு என்ன பண்ண கூடாது. அதான் பாட்சி கட்ட சொன்னேன், எதையுமே நாங்க நேரில் உருவாக்கி பேசணும், சுரூபத்தினால எதையும் நாங்க கண்டனம் பண்ணலாம். எல்லாமே எங்களுக்கு உண்டு, துரோகத்தினால நாம் எதுவும் கண்டனமே பண்ணல. பிரகிருதியும் நமக்கு உண்டு. அந்த மாதிரி பசுபதி சொல்ற சிவனும் உண்டு, புத்தனும் சொல்றதும் உண்டு. அந்த தத்துவங்களை தான் கிரணம் பண்றோம். தத்துவங்களை கிரணம் பண்ணுறது பர்வாசனத்துல ஒத்துக்கூடிய பதார்த்தங்களை கிரணம் பண்ணல. சில பதார்த்தங்கள் அதிகமா சொல்லுவாங்க, அத ஒரே பதார்த்தத்தில் அன்வயிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி வழக்கா யாரு நம்ம சித்தாந்தியர் விஷயம் சூத்திரக்காரர் வேண்டாம். அதனால யாரும் சுரூபத்தை கண்டனை பண்ணல. ஆகவே நீ வந்து அந்த கபிலன் சொல்றது என்னன்னாக்க, ஒரு தத்துவத்தினுடைய பிராதாரியத்தை கம்மி. தேவனி மகர்ஷி கர்மாவே பிரதான சொல்லுவாரு. என்ன அர்த்தம்? கர்மா அவனுடைய வைசிஷ்டியம் மகத்துவம் அது சொல்லணும். அதனால கர்மா ஒத்துக்கிறதுக்கு இது பகவான பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீவாந்த சூத்திரங்களில் திருமால பத்தி ஒரு அர்த்தம் கூட ஒரு சொல்லவே இல்லை. ஏன்னா சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவருக்கு முக்கியம் இல்ல. கர்மாவுடைய பிராதாரியத்தை சொல்லணும், அவ்வளவுதானே. ஆனாலும் சொல்லல. அதே மாதிரி கௌதமர் கலாச்சாரம்னா பதார்த்தத்தை விசாரம் பண்றார். ஒரு பதார்த்தமே இருக்கும், அந்த பதார்த்த சாஸ்திரத்துல ஒரு சுத்தியா எவ்வளவுக்கு ஒரு ஆக்ஷேபம் வருதோ அது அத்தனையும் தெளிவெடுப்பார். அது மாதிரி மீனவத்துக்கான கர்ம இவன் சாங்கியர் பிரகிருதி தத்துவத்தை ஒரு அச்சேதனமான பிரகிருதி தத்துவம் வாழ்ந்து எப்படி இருக்கும் அது சொல்றான். அது சொல்றதுனால அந்த விரோதம் அல்ல அப்படி எடுத்துக்கணும். நான் நியாயமாதிரி தத்து தர்மம் தானே எல்லா பதார்த்தையும் வந்து வருகின்றார். அது எப்படி வரும்? இது ஒரு விரோதம். அதே மாதிரி இவன் திரஷ்டாவா இருக்கான், போக்தாவா இருக்கான். அதனால இந்த ஜீவன் புருஷன்றவன் அனுமதித்தார்கா சொத்த அனுமானத்தினால சாதிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட புருஷன் பிரதக்கு திரஷ்டுதா பிரதக்குன்னா என்ன அர்த்தம்? 25 தத்துவம், 24 அச்சேதன தத்துவங்கள், 25வதாக சேதன தத்துவம் தான் வந்துருந்தான். ஏன் அப்படின்னாக்க இவன் வந்து நித்தியம் முக்தன். இவன் பார்க்கிறதுன்ற தர்மம் உனக்கு இருக்கு, பார்க்கிறது பார்த்தல் பார்க்கிறான். இவன் திரஷ்டுத்வம் இருக்கு அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இந்த திரஷ்டுத்வம் இருக்கே அது புருஷங்கிட்ட இல்ல, அந்த காரணமான மனசு. மனசுக்கு மூணு நிலைகள் ஒன்று அந்த காரணம் புத்தி. அது மாதிரி வந்து மனசு சித்தம் வந்து சித்தம் அந்த காரணம் வந்து புத்தி. இது சித்தம் சித்தம்னாக்க நினைக்கிறது மனதுல. அந்த காரணம்னாக்க இத மாதிரி அகம் அகம்லாம் சொல்ற அலங்காரம்லாம் வந்து அதுல வருது அகம்பத்தி. அது மாதிரி புத்தினாக்க அத்தியாவசியம் திருடமும் சொல்றது நஷ்டம் அதுல புரிஞ்சு நஷ்டம். அப்படிப்பட்ட அந்த கரணமான புத்தி இருக்கிறே அதுல போய் திருஷ்டத்துவம் போக்திருத்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு அச்சேதத்துக்கு போய் என்ன அர்த்தமா? எப்படி அர்த்தம்? எப்படி சொல்றா? அது கூடாது. இது ரெண்டாவது விரோதம். உங்க சித்தாந்தத்தை இது ரெண்டாவது விவரமா இருக்கு, அவங்களால ஒத்துக்கூடாது. மூணாவது முக்தியை பத்திய சாஸ்திரம் முனியாக முனி கபில மகர்ஷி பத்திய பத்தன் இருக்கானே பத்தஜீவன் அவனுக்கு முக்தியை அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும். அதுக்கு வந்துடும் சாஸ்திரம் அக்கிருத்த சாஸ்திரம் வந்து பண்ணப்பட்டது பண்ண அப்படின்னு சொல்றது அவருடைய சித்தம். அதாவது இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ரிஷியான தமிழக இந்த சாஸ்திரத்தை பண்ண சாங்கி சாஸ்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரே நித்தியம் உத்தவஸ்மி நான் நித்தியம் உத்தராஜ்னு சொல்லிக்கிறோம் புருஷன். இவன்தான் நித்தியம் உத்தராஜ் அப்ப எதுக்கு இது சொல்லணும்? இது ரெண்டு பேர் இருக்கா நித்தியம் உத்தரான ஒரு புருஷனுக்கு இந்த சாஸ்திரம் மற்றும் என்றாரு. இது ஒரு விரோதம். இப்படி நித்தியம் இத்தியாதி அந்யோன்ய வியாகரணம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கு. அது எப்படி முடியும்? ஜெயநாள் தான் இதை நடத்துப்பார். விருத்தமான அம்சங்கள் ஒரே வசூல் இருக்கு அப்படின்னு அவா வச்சுப்பார். ஆனா வேதாந்தும் ராமானுஜாரும் அந்த வாயில் வச்சுக்க மாட்டார். அதனால அன்பு மணியை ஆகணும். இப்படி பரஸ்பர விருத்தமான இந்த வசனங்கள் எல்லாம் உத்தி வசனங்களை எங்க கேட்க சொல்லாத, எங்க கேட்க சொல்ல வேண்டாம். வேற எங்க விஷல பெண்ணையே விஷலான்னு சொல்றாங்க. அவருடைய கல்யாணம் அந்த கல்யாணத்துல ஜெயன பக்தியாக ஜபம், ஜெயனனுக்கு சமமான வணிகம் தான். ஜெயன என்ன பண்ணணும்? அநேகாந்த வாதம் சப்த பங்கி அந்த வாதத்துல எல்லாமே தெரிஞ்சிடும். அநேகவந்தன அநேகாந்த வாதம் எது சொன்னாலும் எல்லாத்திலும் வரும். அதாவது எல்லாத்திலும் எல்லாம் இருக்கு, எல்லாத்திலும் எல்லாம் இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன இருக்கும்? பரஸ்பர விருத்தமான அம்சங்கள் கூட ஒரே வசூல் இருக்கு. மகாபாரதம் வாரணவரிடம் அதில் அரக்கு மாளிகை பொழிச்சு விட்டுறோம். பொழிச்சு விட்ட உடனே விதரர் வந்து குந்திக்கு சொல்லிடுறேன், இந்த மாதிரி கொடுத்த போறான் ஜாகரத்தை. உடனே ஒரு சுரங்கம் கற்பித்து அந்த சுரங்க துவாரா காப்பாற்றாமல் தெரியாது. எல்லாரும் பீஷ்மாச்சாரியர் எல்லாரும் இருக்காங்க, தப்பட பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றா இவ்வளோ போயிட்டாரு அப்படின்னுட்டு தப்பணம் பண்றாரு. அந்த சமயத்துல திரதராஷ்டிரனுக்கு மனதில் ஆனந்தம் இருந்தான். ஒரு விதத்துல வெளியில வெளியில வந்து எப்படி இருந்தானா, ரொம்ப தாபத்தோட இருந்தான். தாபத்தோட இருந்தான் வெளியில தாபம், ஐயோ நம்பி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாரு. உள்ளுக்குள்ள மனசு குழந்த இருந்தான். ஆஹா, என் பிள்ளைகளுக்கு விரோதிகள் இல்லை அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான். அதுக்கு உதாரணம் சொல்ற, வெயில் காலத்துல குளம் எல்லாம் போனோம்னு சொல்லுவோம், மேல சூறா அடியில குளுமையா இருக்கு. நம்ம கலத்திலே அப்படிதான் இருக்கும், டேங்க்லாம் அப்படிதான் இருக்கு. வெயில் பொருத்தர் வெயில் இங்க காந்தியோ திருப்பதிக்கோ எல்லாரும் சொல்லியிருக்கோம். இந்த பொருத்தர் சமயத்துல எப்படி இருந்தாக்கா, நம்ம கைகாலம் போனோம்னாக்கா மேலோடு ஜலம் வரைச்சு குழாவில அப்ப சுடுறது. ஆனா கொஞ்ச நாள் வச்சு தில்லாயிருக்கு அந்த மாதிரி ஒரே ஜலத்துல சூடும் இருக்கு குளிர்ச்சி இருக்கு. அது விரோதமான தர்ம தர்மங்கள் எப்படி வரும் அப்படின்னா இடம்பெயர்களும் வாஸ்தவம் தான். ஒரே இதுல குளிர்ச்சி இருக்கு, இது இருக்கு. உண்மையிலேயே அந்த ஜலத்துக்கு குளிர்ந்து இருக்கிறது தான் அதனுடைய தர்மம், குளிர்ந்து இருக்கிறது தான் அதனுடைய தர்மம். ஆனா அந்த சூடுன்றது என்னன்னாக்க ஒரு உபாதி, அதுல வந்து வெயில் பட்டுருக்கோ அல்லது வெந்நீர் வச்சுக்கணும், வெந்நீர் வச்சுனாக்க அது சூடாயிருக்கு. அந்த மாதிரி ஜலத்துக்கு நிறம் கிடையாது, நிறம் கிடையாது. மொத்தமா ஜலத்தை பார்க்க அப்படியே கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு சேர்க்கை நடக்கலாம். நம்ம தீர்த்தத்துல இந்த ஆறு சுத்தி கொடுத்தா கல்யாணம் கட்டுகள் இல்ல, அப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது இந்த மஞ்சளுக்கு போட்டுருவோம், கொஞ்சம் மூணாவதையும் சேர்த்துருவோம். அது மஞ்சளாவும் இல்லாம சோப்பாவும் இல்லாம அது ஒரு கலர் இருக்கும். இப்போ அந்த தீர்த்தத்துக்காக என்ன இருக்கும், தீர்த்தம் இருக்காம ஒரு மாதிரி இருக்கும், அதாவது படிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கும் அது சுமாரம். ஆனா அந்த மஞ்சளா இருக்கிறதோ அல்லது ஆரம்பிச்சு இருக்கு அது எப்படி இருக்கும்னாக்க, அந்த மஞ்சளோட சேர்க்கை ஆகிறது இது ஜெயினர்களை வச்சிருக்காங்க ஒரே வயசுல எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே வச்சிருக்கோம் அதே காலத்தவர் அந்த மாதிரி சூத்ராட்டம் கல்யாணம் பண்ணிட்டு புரோகிதர் எப்படி நடந்துருப்பாலும் அந்த மாதிரி நீ ஜெயின பக்தான் இருக்க நெருக்கமான ஜெயமணி இருக்க அப்படின்னு சொல்லவே அது அங்கதான் நீ சொல்லணும் எங்க கிட்ட சூத்தா கல்யாணம் பண்ணிட்டு அதிகாரத்தினால சாங்கிய பட்சமானது கண்டனம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்ற புல்தாம் பல விதம் சத்த சர்வம் பிரதானே அன்யோன்யவியாஹோஷணபரிணயேனாயமாய வேதாந்த பரவே நமஹ.